வாழ்கைனா பறந்திருந்தோம் பறந்திருந்தோம் அடியேனா பறந்திருந்தோம் மறந்திருந்தோம் அழகேனா மறப்போமா நினைவிருக்கா நீ முன்னிருக்க நான் பின்னிருக்க நினைவிருக்கா நான் இதழ்கடிக்க நீ வெடி வெடிக்க அந்த வானம் போர்வையானாலும் நம் காதல் தூங்காதே இந்த பூமி பாலையா கடிக்க நீ வெடி வெடிக்க மறுப்போமா மறுப்போமா மறுப்போமா மறுப்போமா நாட்களை நாம் குழலோடு கேட்காதே காற்று பேசும் வார்த்தையே அலையோடு கேட்காதே நீந்தி போகும் தூரத்தை இவனோடு கேட்காதே கண்ணில் வாழும் நீரத்தை நினைவிருக்கா நீ முன்னிருக்க நான் பெண்ணிருக்கா நினைவிருக்கா நான் எதில் கடிக்க நீ வெடி வெடிக்க அடக்கியிருக்கா அடக்கியிருக்கா நீ சிறை பிடிக்க நான் சிறகடிக்க நினைவிருக்கா நினைவிருக்கா கெஞ்சவும் மனமில்லையே ஓ பின்னிய காலங்கள் கணக்கில்லை தண்ணீர் கோலங்கள் எனக்கில்லை நம் காதல் தோட்டத்தில் மலர்கள் இல்லையே ஓ நம் காதல் தோட்டத்தில்